சர்மி வீரா ரியாத்திலிருந்து. சண்டையும் நீ, சமாதானமும் நீ. மகாலட்சுமி தேனியிலிருந்து. நிந்தித்தேன் என்னை நிமிடங்கள் பிரிந்தாலும், தாலி பெற்றேன் சுதந்திரம் இழந்தேன். புவனேஸ்வரி தேனியிலிருந்து. கற்பிக்க கற்றுத் தோற்கும் ஆசிரியர்கள். மகிழ்ச்சி உன்னாளா உன் நினைவாளா, திருப்பு முனையாய் நீ என் பாதையில். வெளிச்சம் வேண்டியது கண்களுக்கா மனதிற்கா?